கோடையாய மனைவி. இல்லையத்தான் இல்லை, என் கண்ணீருக்கு காரணம் உண்டு. போர்க்கோலம் இப்போது விடுங்கள், பிறகு பேசலாம். ஆண்மையின் அழிவிற்கு கண்ணீர் காரணமாக கூடாது. பெண்ணின் பெருமையை குலைப்பவளே, பேச மாட்டோம். போகாதே போகாதே என் கணவா, பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன், பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன். என்ன சொப்பனம் கண்டாய்? பூங்கல் அவிழ்ந்து விழவும் கண்டேரையோ, கொண்டையில் பூவும் கரோக கண்டே, கருக கண்டேன். ஆந்தை ஈரந்தேகாலர கண்டேன், யானையும் மண் மேலே சாய கண்டேன், பட்டத்து யானையும் மண் மேலே சாய கண்டேன். நானும் கண்டேன்.